காதுக்குள்ளே ஊத்து வெட்டி காதுக்குள்ளே ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணி முண்டு ஆசையாக தண்ணி முண்டு நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேல குயிலே நெஞ்சிக்குள்ளே இனி பிதழ்டி அல்லேல குயிலே கும்பகோணம் கொழுந்து வெத்தல சப்பாத்தி பழமே எனக்கு கொஞ்சம் கூட செவக்கல்லையே சப்பாத்தி பழமே கும்பகோணம் கொழுந்து வெத்தல சப்பாத்தி பழமே எனக்கு கொஞ்சம் கூட செவக்கல்லையே சப்பாத்தி பழமே தஞ்சாவூர் கதம்ப போன சிப்பாயி மவனே எனக்கு தனிமையிலே மனசல்லியே சிப்பாயி மவனே தஞ்சாவூர் கதம்ப போன சிப்பாயி மவனே எனக்கு தனிமையிலே மனசல்லியே சிப்பாயி மவனே ரகசியத்தை பேசாமது அல்லேல குயிலே ராப்பகலா தூக்கம் இல்ல அல்லேல குயிலே அல்லேல குயிலே விட்டு கொண்டு நிக்கிறேண்டி அல்லேல குயிலே சப்பாத்தி பழமே எந்தல் கிட்ட குந்தி பேசி கோடி சப்பாத்தி பழமே அதுக்குள்ளே ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணி உண்டு சேர்த்து நீ சொன்ன சொல்லு அல்லேல குயிலே நெஞ்சிக்குள்ளே இனி கிதடி